السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வசலாம். وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وقال نبينا صلى الله عليه وسلم من حفر قبرا بنى الله له بيتا في الجنه ومن غسل ميتا خرج من ذنوبه كيوم ولد المؤمنين ومن كفن ميتا كساه الله من خلال الجنه رواه الطبراني في معجم وكما قال الله عليه وسلم இன்னையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து போஷித்தோம் அல்லாஹ்வுடைய கிருபையினாலே. சாத்தியமான மேதிய சத்தியத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்னாரை பெற்றிய சஹாபாக்கள் தாபியங்கள் தாபி தாபியங்கள் அனைவர் மீதும் சாந்தி சமாதானம் உண்டாவதாக. ஜும்ஆத் ஹாலிராய் இருக்கும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியம் செய்கின்றேன். اتقوا الله العظيم عز وجل واتقوا ان يشتم الله الله رب العزه اولى فني فايند عندي لا بكل الا بنوانغله الله حق جل شانه تعالى منيذني உலகத்தில் படைத்து இந்த மனிதன் வாழ்வதற்குரிய சகல வசதிகளையும் செய்து தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து படைப்பினங்களை விட நம்மை சிறந்தவனாக ஆக்கியிருக்கின்றான். எந்த ஒரு உயிரிழப்புக்கும் கொடுக்கப்படாத பகுத்தறிவையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய கர்வான்களே, சகல ஞாபகங்களையும் தந்த அல்லாஹ் ஒரே வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் உங்களுக்கு செஞ்சிருக்கிற ஞாபக இவைகளை நீங்க மட்டிட்டு கணக்கிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதை மட்டிட்டு கொள்ள மாட்டீர்கள். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு செஞ்சிருக்கிற ஞாபகங்கள் பாக்கியங்களை எங்களால எண்ணி முடிக்க முடியாது. இந்த அளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஞாபகங்களை தந்துவிட்டு நம்மை வழிநடாத்துவதற்கு காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்தான். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற அனைத்து விடயங்களையும் காட்டி தந்திருக்கச் சென்றார்கள். எனவே ஒவ்வொரு மனித வாழ்க்கையின் கட்டங்களுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கின்றது. இந்த அமைப்பில் நான் நினைக்கின்றேன், எப்படி ஒரு காலத்தில் சீன வித்தை என்று சொல்லக்கூடிய வர்ம கலை பிரபலியமாக இருந்து அது மங்கி மங்கி இப்பொழுது இல்லாமலாகிவிட்டது போல மார்க்கத்தில் உள்ள சில விடயங்களும் அது மங்கி மங்கி மங்கி இல்லாமல் போவதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போகக்கூடிய சக்கராத்துடைய ஹாலில் ஒரு மனிதன் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருப்பது போன்று இன்று நமது முஸ்லிம் சமுதாயத்தில் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஜனாசாவுடைய விஷயம். கணியத்துக்குரிய கணவான்களே, பொதுவாக நாம் எப்பொழுதும் பார்க்கக்கூடிய ஒரு பகுதிதான் பிள்ளைகள் தன் பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமை. ஒரு புள்ள மாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த கடமைகள் நம் அனைவருக்கும் தெரியும், அதிகமாக உபதேசம் செய்யப்படக்கூடிய ஒரு விடயம். இதில் நான் நினைக்கின்றேன், இன்றைய குதுபாவில் ஒரு வாப்பா அல்லது உம்மா மரணித்து விட்டால் அந்த தாய் தகப்பனுடைய ஜனாசாவுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை சற்று முதாக்கரா செய்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் சொல்வார்கள், ஒரு விஷயம் நடந்த பின்னால் யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. தலைக்கு மேலால வெள்ளம் போயிட்டுன்னு சொன்னால் பழக தேற்றத்துல பிரயோஜனம் இல்லை, நீச்சல் அடித்ததுல பிரயோஜனமும் இல்லை. இதே போன்று வாழக்கூடிய காலத்தில் கட்டாயம் நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம், கணேசுக்குரிய கனவான்களே, ஒரு ஜனாதா மௌத்தாயிட்டு, ஒருவர் மௌத்தாகி விட்டார். ராவ் இரவு சுமார் 11:30 இருக்கும். நாம் ஒரு இடத்துக்கு சென்ற பொழுது பள்ளியில் தங்குகின்றோம், பள்ளியில் இருக்கிறோம். ராவ் 11:30 இருக்கும், 10:30 இருக்கும். ஒருவர் வந்து கதவை தட்டுகின்றார் பள்ளிவாயருடைய. சிறந்தால் ஒரு மனிதர் மலர் பேஞ்சிட்டு இருக்குது, கூலான பிரதேசம். என்னது அதுல எங்கட அப்பா மௌத், அப்பா மௌத். இப்ப என்ன செய்யணும், மௌத்தாய் போயிருக்கிறது 7 மணி அல்லது 6 மணிக்கு. ஏதோ செய்ய வேண்டிய முறைகளை செய்து வைத்து வைத்தார்கள். இப்ப 10:11 தாண்டியவுடன் மையத்துடைய வாயால கொஞ்சம் ரத்தம் கசிய ஆரம்பிச்சது. அங்க இருந்த எந்த டிப்ளமோ முடிச்சவர்களுக்கும் எந்த டிகிரி முடிச்சவர்களுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப்ல நாம இப்ப இந்த ஜனாசாக்கு என்ன செய்யணும் என்றது தெரியாது. மையத்தை வச்சுட்டு சுமார் 1/2 மைல் தூரம் பள்ளியை நோக்கி ஓடி வராங்க. அதுரத் மாதின் எல்லாம் ஸ்பெஷல் போர்சஸ் மாதிரி திடீரென்று மலையில ஓடி போறாங்க மையத்தை வச்சுட்டு. சின்ன விஷயம், கணேசத்துக்குரிய கணவான்களே, ஒவ்வொரு திசையிலும் நாம் மத்த சைட் ஆப்போசிட்டையும் யோசிக்க வேண்டும். நான் நினைத்தேன் இந்த சப்ஜெக்ட் நமது சமுதாயத்துக்கு முக்கியம் என்பதாக, கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயம். நாங்க யோசிச்சு பார்ப்போம், அந்த நேரத்துல இரவு 11:30 பள்ளியில அஜரத் இல்ல, அல்ல மாஸின் லீவ்ல போயிட்டாருன்னு சொன்னால் ஜனாசாவுடைய ஹாலாத் என்ன, ஜனாசாவுடைய ஹாலாத் என்ன? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இப்படி நிறைய இன்சிடென்ட் மௌத்தா போன பின்னால மையத்துக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுக்கும் அளவுக்கு நிகழுது. எனவே தயவு செய்து இந்த சொற்ப நேர குதுபாவை கொஞ்சம் நிதானமாக கேட்கும்படி நான் ஆரம்பத்திலே வேண்டிக்கொள்கிறேன். அனைத்துக்கும் வழிமுறைகளை காட்டித் தந்திய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மையத்துடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் காட்டித் தந்தார்கள். சுருக்கமாக நான் சொல்கிறேன், ஒருவர் சக்ராத் ஹாலிலே இருக்கின்றார், இவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அனைத்தும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை வைத்துக் கொண்டு பேசுகின்றேன். ஹதீஸ வாசிச்சு மீனிங் சொல்லி புக்ஸை சொல்லி இதான் டைம் போதாது. எனவே நான் சமரிகளை மாத்திரம் கூறிக்கொண்டு போகின்றேன், சப்ஜெக்டை மாத்திரம். இன்ஷா அல்லாஹ் தேவையானவர்கள் தொடர்பு கொண்டால் முழு ஹதீஸையும் என்னால் தர முடியும். கணேசுக்குரிய கணவான்களே, கண்மணி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்க ஒருவர் மரணமாகும் தருவாயில் இருந்தால் அவருக்கு நல்ல ஆடைகளை, சுத்தமான ஆடைகளை அணிவித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது எங்களோட வீட்டுல ஒருத்தர் மரணிக்க பாக்குறாரு, ஒருத்தர் சக்கராத்து ஹால் லயிக்கிறாரு, இப்ப எங்களுக்கு விளைஞ்சது இவரு குறைக்க மாட்டார் என்றால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை அந்த மையத்துக்கு நல்ல உடுப்பு உடுப்பாக்குறது. அந்த அவர் மௌத்தா போன பின்னால நாலு பேர் வருவாங்களே பார்ப்பாங்களே, எங்கட வாப்பாவை நாங்க பார்க்கலன்னு நினைப்பாங்களே, எங்கட உமாவை பார்க்கலன்னு நினைப்பாங்களே உடுப்பு மாத்திரம் அல்ல. அந்த மனிதர் சக்கராத்து ஹாலில் இருக்கும் பொழுதே அவருடைய உடுப்புகளை மாற்றிவிட வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டார்கள். இது நஸாயில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீங்கள் எந்த மனிதர் மரணிக்கும் பொழுது, எந்த ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது எந்த உடையை அணிந்திருக்கின்றானோ அந்த உடையுடன் மரணையை எதிர்பார்க்கப்படுவான் என்றார்கள். இந்த ஹதீஸ் நஸாயில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் நஸாயி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய கிதாபிலே ஒரு தலையங்கமே கொண்டு வருகின்றார்கள், மரணமாக இருப்பவர்களை சுத்தமான உடை உடுப்பாட்டும் பாடம். ஒருத்தர் மௌத்தா போக இருக்கும் பொழுது அவருடைய உடுப்ப நாங்க நல்ல உடுப்ப உடுப்பாட்டி வைக்கிறோம். இரண்டாவது விஷயம், ஒருத்தர் மௌத்தா விட்டாரு சக்கராத்தில் இருக்கிற நேரம், அடுத்தது நாங்க என்ன செய்யணும், லக்கினுவாலா மௌத்தாக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒருத்தர் சக்கராத்து ஹால்ல இருந்துட்டார் என்று சொன்னால் அவரிடத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஞாபகப்படுத்துங்கள். நிறைய எக்கச்சக்கமான சம்பவங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸுக்கு மெசேஜ் வரும், இன்னார் சக்கராத்துல, இன்ன பிள்ளை சக்கராத்துல, இன்ன வாலிபர் சக்கராத்துல, உடனே நபி அவர்கள் செல்வார்கள், போய் பார்த்துவிட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி கொடுப்பார்கள். அந்த பிள்ளை, அந்த வாலிபர், அந்த மனிதர் கலிமாவை சொல்லி மறந்து விட்டார், நபி அவர்கள் சந்தோஷமாக திரும்பி வருவார்கள். இது நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ். ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுகள் என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒருத்தர் வீட்டுல சக்கராத்து ஹாலாக இருந்தால், ஒரு வீட்டுல ஒருத்தர் சக்கராத்துல இருக்கிறாரு, யாரு பக்கத்துல இருந்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஜிக்ரை சொல்லி கொடுக்கறது யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு மூத்தவர் வந்தா, அப்பா கலிமா சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, ரெண்டு பையனை சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. அப்ப புள்ளைகள் என்ன செய்யுது, கண்ணியத்துக்குரிய கணவான்களே, மௌத்தா கூட பின்னால அந்த மனிதருக்கு நன்மையை சேர்க்கும் விஷயத்தில் சிலர்கள் கருத்து வேற்றுமை பட்டாலும், ஒரு புள்ளிட துவா, ஒரு புள்ளிட இசைப்பார், வாப்பாக்கு போய் சேருமா, உம்மாக்கு போய் சேருமா என்றதுல எந்த கருத்து வேற்றுமையும் இல்லை. ஓப்பனாக சொன்னால், இலங்கையை எடுத்துக்கொண்டால் கூட, அது தௌஹீத் ஜமாத்தாக இருக்கலாம், அல்லது தப்லீக் ஜமாத்தாக இருக்கலாம், அல்லது ஹுக்முல் அவ்லியாவாக இருக்கலாம், அகீதாவுக்கு உட்பட்ட அனைத்து கொள்கையிலையும் எந்த கொள்கையாக இருந்தாலும், இலங்கையின் ஜன்னியத்துல் உமாவினால் அங்கீகரிக்கப்பட்ட நாலு கொள்கையிலையும் உம்மா வாப்பாக்கு புள்ள செய்யற துவா கபூல் ஆகுமான்னு கேட்டா அதுக்கு மறுப்பு இல்ல, எல்லாரும் கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் இந்த யாராவது ஒருத்தர் சக்கராத்து ஹால்ல இருக்கிற நேரம் போய் பாருங்க, புள்ள குட்டியில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், எங்கட வாப்பமார் மௌத்தா போன அல்லது உம்மா மௌத்தா போன நேரத்துல நாங்க என்ன செஞ்சோம் என்றதை யோசிச்சு பாருங்க. இவர்த பெருமையத்தான் பேசிட்டு இருக்கிறாரு, அந்த டாக்டர்ட்ட போன, இந்த டாக்டர்ட்ட போன, வாப்பா சக்கராத்துல என்னைய தான் கூப்பிட்டாரு, கடைசியா என்ன பேரை தான் சென்றாரு, நான் உடனே கொழும்புல இருந்து வந்தேன், எப்பளோ கூட்டிட்டு போன, வாப்பா வாழம் என்றாரு, இவர்த பெருமை தான் மையத்தூட்டுல பேசப்படுதே ஒழிய அந்த மௌத்தா போனவரை கூடவருக்கு கலிமாவை யாரு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், ஒன்னு மோசின் சாப கூப்பிடுறது, அதிரத்த கூப்பிடுறது, வாங்க எங்கட வாப்பா கலிமா சொல்லிக் கொடுங்க, தவறு என்று சொல்ல இல்லை. ஆனால் அஹல் தகுதியானவர், மிகவும் தகுதியானவர்கள் யார், நல்ல வயசாளிய இல்லாட்டி ஒரு அசுரத்த ஒரு மாசின குணம் பேசி நிப்பாட்டி நீங்க கலிமா சொல்லிக் கொடுத்து கொண்டே சொல்லுவார்கள், என்னத்தான் இருந்தாலும் வாப்பா எங்க ஏங்க வாப்பாவோட எனக்கு ஈக்கிற இறக்கம் உங்களுக்கு வராது, உங்களோட வாப்பாவோட நீங்க இருக்கிற இறக்கம் எனக்கு வராது. இப்ப ஏந்த வாப்பாக்கு சக்கராத்து, ஏந்த உம்மாக்கு சக்கராத்து, நான் எவ்வளவு கவலையோட லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவேன், ஏந்த உம்மாவும் திருப்பி இந்த கலிமாவை சொல்லணும், ஏந்த வாப்பாவும் இந்த கலிமாவை சொல்லணும் என்று கவலையோட சொல்லுவேன். இதை சொல்றத விட்டுட்டு புள்ள குட்டியல் எல்லாம் ரோட்டிலே வெளியே வினைக்கொண்டு, நான் வாங்க இப்பயா வந்தீங்க, உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கலையா, இப்ப அவர் கேட்பாரு வாப்பாக்கு என்ன, இவர் அவர்கிட்ட முழு ஹிஸ்டோரியன் ராமாயணம் படிக்கிற மாதிரி படிப்பாரு. நடக்குதா இல்லையா? உன்னை விரதிச்ச சேனல் மிஸ் ஆகுங்க, அந்த ரோங் டர்ன் அங்கதான் மிஸ் ஆகுற விடம். அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் புள்ளியல் நாங்க யோசிக்கணும், அந்த நேரத்தை வேஸ்ட் ஆக்கவானோம். ஏன்னா மௌத்து எனக்கும் வரும், என்ன பிள்ளைக்கும் வரும், என்ன வாப்பாக்கும் வரும், உங்களுக்கும் வரும், உங்களோட பிள்ளைக்கும் வரும், உங்களோட வாப்பாக்கும் வரும், எல்லாரும் புல்லு நத்தி பிறந்தவங்க எல்லாம் மௌத்தாகித்தான் ஆகணும். எனவே நாங்க ஒவ்வொருவரும் இந்த சிந்தனையில எடுங்க. நிறைய வீட்டுல போய் பாருங்க வாப்பா, கலிய மைய வீட்டுல போய் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போன கதையும் மருந்து எடுத்த கதையும் வாப்பா மருந்து குடிக்காம இருந்த கதையும் இதைத்தான் பேசி கொண்டிருக்கிறாரிய. அவர் மூச்சு இழுத்து நிறுத்திப்பாரு, ரெண்டு பேர் பேசிட்டு வாய் பார்த்து திரிப்பாங்க. அவங்களுக்கு மையத்து கிட்ட போய் லா இலா இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லி கொடுக்கிறது ஒரு லோ காஸ்ட் கீழ் ஜாதி வேலை மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிறார். உள்ளவருக்கு படித்தவருக்கு பதவி உள்ளவருக்கு அது போய் சொல்லி கொடுக்கறதுக்கு வெட்கம். இதென்ன மாதிரி வேலை செய்ய பார்க்கிறார், இதென்ன அதிரத்துல வேலை செய்ய பார்க்கிறார், நடக்குதா இல்லையா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இந்த சந்தர்ப்பம் ஒவ்வொரு காலத்தில் நடந்துச்சா இல்லையா? ஒரு பையன் ஒரு வாலிபன் யெகூதியா வாழ்ந்து யெகூதியா மரணிக்க பார்க்கிறான், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஸ்ட் மூமென்ட் அந்த கடைசி ஒரு செகண்ட்ல போய் மகனே லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லுவது சொன்னவுடன் கலிமா சொன்னானா இல்லையா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் தஹல் ஜன்னா, யார் இந்த கலிமாவை சொல்றான சொர்க்கம் நுழைந்து விடுவான். யாருடைய அவ்வளவு ஆகிலு லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த கலிமாவாக இருக்குமோ இவன் சொர்க்கம் நுழைந்து விடுவான். நாங்க யோசிக்கணும், எங்கட பெருமை, எங்கட உமாவாப்பட சிறப்பு சொல்ற நேரம் இல்ல. தாய் சாப்பனுக்கு சக்கராத்தா, குறிப்பாக நான் இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் வர புள்ளிய செய்ய வேண்டிய கடமை. சக்கராத்தன் சொன்னால் ராஜா பக்கத்துல இருந்து உங்களுக்கு வெக்கம் பார்க்க வானம், உங்களே வெக்கம் பார்க்காம வளர்த்த தாய் சாப்பன், உங்களே வெக்கம் பார்க்காம பார்த்த தாய் சாப்பன், சூக்கம் பார்க்காம வளர்த்த தாய் சாப்பன், உங்களுக்காக நீ கஷ்டப்பட்டு கிளவனாவி கிளவியாவி சக்கராத்துல துடிக்கிற நேரம் அங்கனைக்கு போய் ரெண்டு வார்த்தை லா இல்லாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அம்மா, லா இல்லாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க பாப்பான்னு சொல்றதுக்கு எங்களுக்கு கௌரவ பிரச்சனைடா. அங்க என்ன ஹியூமனிட்டி பேசுறது, மனுஷத்தன்மையை பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி? யோசிப்போம். கணேசுக்குரிய கணவான்களே, மௌத்தா போயிட்டாங்களா, அடுத்த கடமை அந்த மையத்துடைய கண்ணை கசக்கிறது. ஒரு புள்ள தாய் தகப்பன் மௌத்தாயிட்டா, அந்த புள்ளையோட கடமை சிறப்பு அந்த புள்ள கண்ணை கசக்கி விடு. இன்னைக்கு என்ன நடக்குது கண்ணியத்துக்குரிய கணவான்களே? நானும் சிலோன்ல தான் இருக்கிறேன், நீங்களும் சிலோன்ல தான் இருக்கிறீங்க. தி நோ அவர் சிச்சுவேஷன், என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். மௌத்தாதி அறவர் ஒருவர் ஊரு முழுக்க சிட்டுக்குருவி திடீர மாதிரி எல்லாரும் பைக் எடுத்து ஒருத்தர் மோட்டர் பைக் எடுத்து ஒருத்தர் த்ரீ வீலர் கொடுத்து நேர்த்தார். என்ன மௌத்தாவிட்டாரு, கண்ண கசக்கிறதுக்கு வாழ்த்தில கூட்டிட்டு வா. மௌத்தாவிட்டாரு, கண்ண கசக்கி கொடுக்கிறதுக்கு அந்த மாமாவை கூட்டிட்டு வா, இந்த சாச்சாவை கூட்டிட்டு வா. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஏ நாங்க ஒவ்வொருத்தரும் நடந்ததை யோசிச்சு பாருங்க. எத்தனை பிள்ளைகள் எங்கட பாப்பா மௌத்தா போனாங்க, உம்மா மௌத்தா போனாங்க, எங்கட உம்மான பாப்பாட கடைசி கண்ணை கசக்கி விட்டது யாரு? எங்களுக்காக வேண்டிய கண்ணை கசக்கி வாழ்ந்த தாய் சாப்பன், எங்களுக்காக வேண்டிய கண்ணீரை வடிச்சு வாழ்ந்த தாய் சாப்பன், அந்த தாய் சாப்பன் வளர்ந்த நேரம் அந்த கண்ணை கசக்கி மூடுறதுக்கு நசீப் இல்லாம இன்னைக்கு வாழக்கூடிய அளவுக்கு எங்களோட சமுதாயம் சீரழிஞ்சு போயிருக்குன்னு சொன்னால் உண்மையிலே நாங்க கவலைப்படணுமா இல்லையா? இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய கணவான்களே? அடுத்ததாக ஒன்று சுருக்கமா நாங்க சொல்லிட்டு போறேன். மௌத்தா போனவுடன் முக்கியமான ஒரு விஷயம் தான் மையத்து கொடுப்பாட்டுறது. யாரும் சோதிச்சு கொள்வாங்க இந்த கண்டி பிரவிச பொறுத்த வரையில படித்தவங்க தான் கூட. நான் நினைக்கிறேன் கொழும்புக்கு அடுத்தது ஸ்ரீலங்கால நல்ல முன்னேற்றமான ஒரு சிட்டி கேண்டி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே இந்த புதுபாக்கு வந்திருக்கிற நீங்க யாரும் சின்ன பிள்ளையும் இல்ல, உங்களை ஏமாத்துறதுக்கு நான் சின்ன பிள்ளையும் இல்ல. எனவே நல்ல தெளிவா விளங்கக்கூடியவங்க தான் இருக்கிறீங்க. அல் ஆக்கில் பில் இஷாரா என்று சொல்வார்கள், குத்திச்சாலைக்கு சாதையே போதும் என்று. இன்றைக்கு நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஒத்தர், இன்றைக்கு நாங்க எங்களோட மத்தியில ஒவ்வொருத்தரும் மனசை தொட்டு கேட்டு பார்ப்போம். நாங்க ஓஎல் செஞ்சவங்க இருக்கிறோம், ஏஎல் செஞ்சவங்க இருக்கிறோம், டிப்ளமா டிகிரி முடிச்சவங்க இருக்கிறோம், கேம்பஸ் போனவங்க இருக்கிறோம், பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் இருக்கிறோம், மாஸ்டர்ஸ் மார், பிரின்சிபல் மார், உலமாக்கள், எல்லா மட்டத்திலையும் நாங்க இருக்கிறோம். நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம், இன்றைக்கு எங்கட முன்னுக்கு எங்கட பாப்பாவோ மௌத்தா போயிட்டாரு, அல்லது நான் ஒரு சைட மட்டும் லேசா பாத்துட்டு போவோம், பெண்களுடைய விஷயத்த விட்டுட்டு பாப்பா மௌத்தா போயிட்டாரு. இப்ப எங்கள எத்தனை பேருக்கு சனிய அதை ஏத வாப்பட மையத்தை நாங்க குளிப்பாட்டுவோம் வாங்கன்னு சொல்லி எங்கட பிள்ளையில கூட்டிட்டு பேச குளிப்பாட்டேன். இன்றைக்கு சில பேருக்கு நோய் இருக்குது, வெளியே சொல்ல முடியாத நோய், உள்ரங்கமான பல நோய்கள் இருக்குது. அப்படி ஒரு மனுஷர் இருந்துட்டாரு, அப்படி ஒரு மனுஷர் இருந்துட்டு அவர் மௌத்தா போயிட்டாரு. அந்த மையத்து நடக்கிற நேரம் பள்ளியில மாஸ்டின் ஷாப் இல்ல, அல்லது ஊர்ல ஜனாதா குடும்பத்தக்கூடியவர் இல்ல, இந்த நேரத்துல எங்கட மௌத்தா போன வாப்பாவுடைய மானம் என்ன ஆகுறது யோசிப்பாரு. ஒவ்வொருத்தரும் நஷ்ட தொட்டு கேட்டு பார்ப்போம், எங்களுக்கு எத்தனை பேருக்கு மையத்து குளிப்பாட்ட தெரியும், டிஜிட்டல் டிசைன் போட்டு தைக்கக்கூடிய டைலர்ஸ் மார்கள் இருக்கிறோம், கோட் ஷூட் அடிக்கக்கூடியவங்க இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல இல்ல, வண்ண வண்ணமா டிசைன் செலக்ட் பண்ணக்கூடியவங்க இருக்கிறோம். ஒரு உடுப்பு வாங்க போனா மனுஷியாலும் கணக்கு போது செலக்ட் பண்றதுக்கு மனசை தொட்டு கேட்டு பார்ப்போம். இந்த ஜும்மாவை வச்சுக்கோங்களே, நாங்க எழுப்பாச்சு 14 யாவது கபன் புடவை கொண்டு வந்து கிழிக்கணும்னு பார்த்தா எங்களை எத்தனை பேருக்கு கபன் புடவை கிழிக்க தெரியும். கண்ணியத்துக்குரிய கணவர்களை மனசை தொட்டு கேட்டு பார்ப்போம். அது சின்னத்துல இருந்து அணையாடியை கட்டி மலஜலம் கலவி தூக்கி வளர்த்த தாய் சாப்பனுக்கு குறைஞ்சது உடுப்பாக்கி உடுக்கிறது உடுறது கூட எங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் நாங்க இன்றைக்கு எந்த நிலைமையில தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எப்படி சீனாடி வருமாடி இல்லாம போச்சோ, இதே போல இன்றைக்கு எங்கள் மத்தியில இல்லாம போகக்கூடிய ஒரு விஷயமாக ஆவிட்டு மையத்துக்குள் பாட்டுறது கபன் செய்யற விஷயம். ஒரு ஊருக்கே ரெண்டு பேர் பெண்களுடைய நிலைமை அதை விட மோசம். ஒரு ஏரியாச்சு ஒரே ஒரு ஆச்சுமா இருப்பா, ஒரு மையத்து வீட்டுக்கு போனா ஒரு லேடி மையத்து மௌத்தாவி எத்தனைவரோ தெரியாது, ஆட்டால ஒரு பொம்பளைய கொண்டாந்து இறக்குறாங்க, அந்த பொம்பளைய குடிக்கிறதுக்கு ரெண்டு பொம்பளை அவ போய் சேர்ந்த நிலைமை. அவ்வளவு வயசு, பெரிய ஏரியா, நிறைய அறிவாளிகள், நிறைய அறிஞர்கள், ஒரு மையத்துக்குள் பார்த்ததுக்கு ஒரு பொம்பளை இல்ல. டீச்சர்ஸ் மார், ஃபர்ஸ்ட் கிரேட் பிரின்சிபல் மார், லேடி டாக்டர் மார், அவங்களுக்கு யாருக்குமே மையத்துக்குள் பார்த்ததுக்கு தெரியாது, கஃன் உடுப்பாட்டுறதுக்கு தெரியாது. ஏன் உமான மையத்தை வச்சுட்டு ஊர்ல இருக்கிற பொங்கலைய கூட்டிட்டு வரணும், ஏன் உமாக்கு கடைசியா உடுப்பாட்டி விடுங்கன்னு எவ்வளவு நசிப்பு கெட்ட நிலை. ஏன் பாப்பாவை வச்சுட்டு உடுப்பாட்டி விடுறதுக்கு ஊர்ல இருக்கிற ஒருத்தர கூட்டிட்டு வரணும். நான் சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடிய சங்கங்கள் செய்துதான் கேட்கிறேன். இன்றைக்கு நாங்க எத்தனையோ சங்கங்கள் வச்சிருக்கிறோம், எத்தனையோ சொசைட்டிஸ் வச்சிருக்கிறோம், நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எத்தனை சொசைட்டிஸ் இதை பத்தி யோசிக்கிறோம், எங்கட பிள்ளைக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக ஃப்ரீ இங்கிலீஷ் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்காலர்ஷிப், இதே போல எத்தனையோ ஃப்ரீ கோர்சஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்க எத்தனை பேர் யோசிச்சோம், ஃப்ரீயாக எங்கட குடும்பத்துல ஏதோ உமா வாப்பாவ ஏதோ புள்ள குட்டிய நான் உடுப்பாட்டுறதுக்கு கஃன் செய்யறதுக்கு பழக்கினது எத்தனை பெயர், மையத்து குடுப்பாட்டுறதுக்கு பழக்கினது எத்தனை பெயர். இன்றைக்கு சில இடத்துல நடக்குது, நீங்க எந்த கொள்கைக்கு வாங்க உங்களுக்கு பழக்கிறேன், இது செய்ய வாங்க. எப்படி இங்கிலீஷ் கிளாஸஸ் வைக்கிறீங்களோ, எப்படி டியூஷன் கிளாஸஸ் வைக்கிறீங்களோ, எப்படி கம்ப்யூட்டர் கிளாஸஸ் வைக்கிறீங்களோ, இதை நாங்க ஒரு லோ காஸ்ட் கீழ் ஜாதி மக்கள் செய்யற மாதிரி நினைச்சிட்டோம். இதனுடைய முடிவு என்ன? அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சில மைய தூட்டில் அடிதடி, சில மைய தூட்டில் அடிதடி, சில மையத்தூட்டில சண்டை. ஏ கஃன் கிழிக்க தெரியாது, இப்ப மார்ஜின் ஷாப் லீவ், வளமைய மையத்துக்கு உடுப்பாற்றவர் இல்ல, இப்ப ரெண்டு அல்லாமாக்கள் வார, இவர் சொல்றது மூணு சுத்து, அவர் சொல்றது நாலு சுத்து, நடுவில் உள்ளவனுக்கு தலை சுத்து நடக்குதா இல்லையா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒவ்வொரு புள்ள குட்டியில பெற்ற நாங்க யோசிப்போம், ஏந்த பாப்பாக்கு கஃன் கிழிக்கக்கூடிய பா கதவுக்கு வெளியில உட்கார்ந்து கொண்டு பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தாங்க, இப்படி இப்படி இப்படி கபன் செய்யுங்க. தன்னுடைய மகன் இப்ராஹிம் அழைத்த போது கபன் செய்தது, குளிப்பாட்டியது, தொழுவித்தது அப்படியே நபி அவர்கள் கபரில் வைத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்க யோசிக்கணும், எங்கட தாய் சாப்பிடுக்கு நாங்க செய்யல, ஆனால் அடுத்த ஜெனரேஷன் இப்படி வளர்ந்துட்டா நாளுமில்லா நாளைக்கு நாங்க மௌசாவினாலும் கஃபன் செய்ய ஆள் இல்லாம போயிடும். ஒவ்வொரு ஊர்ல பாருங்க, கஃபன் செய்யறதும் குளிப்பாட்டுறதுக்கும் எல்லாமே ஹாஃப் செஞ்சுரி போட்டவங்க தான். 60 வயசு 70 வயசு 80 வயசு இப்படியே பார்த்தா இன்னும் 20 வருஷத்துக்கு ரோ தாது குளிப்பாட்டு யாரு கஃபன் செய்யறது? இதை நாங்க யாரு யோசிக்கிறது? இன்னைக்கு என்ன நடக்குது? இது தெரியாததின் காரணத்தினால் ஒரு சிலர்கள் விதமான கருத்துக்கள் ஒரு மையத்து குளிப்பாட்டவர் சொல்றாரு. பேசின நேரம் நான் நிறைய மயத்து குளிப்பாட்டிக்கிறேன், நிறைய மையத்தை கபூர்ல வச்சிருக்கிறேன், ஆனா சொர்க்கவாணியும் நரகவாணியும் எனக்கு தக்கந்து வேலை. எப்படி மையத்துல வச்சு சொல்றாரு? இப்ப வேற ஹாஜியார் சொர்க்கவாணின்னு செல்ல பாக்குறேன், ரைட்டா? வேற ஒன்றும் இல்ல, பாருங்க இவட மையத்து பாரம் இல்லாம இருந்துச்சு. மத்தது கபூர்ல வைக்கிற நேரம் கபூர் நல்ல விசாலமா இருந்துச்சு. நானும் மையத்துக்கு போன அவட வசரமே ஒரு 4.5 அடி தான் இருக்கும். தூக்கி பார்த்தா 50 கிலோவும் வராது. இவரை நீ பாரமாய்ப்பாரா? இவருக்கு பெரிய கபர் தேவைப்படுமா? அப்ப அக்னிக்கு வச்சேன் நான் சொல்லிக்காரன். அப்ப கொடுத்தவர் அப்ப பாரமாய்க்கிற மௌத்தெல்லாம் நரகவாசி இல்ல, அவரோட பாவசமா விளங்குமா? எந்த அளவுக்கு மனத்தனம் இப்ப பாவிக்கக்கூடிய சொல்லும் சந்தாசம் நான் குறைக்க சொல்லல. மையத்து 50 கிலோ, சந்தாசம் 100 கிலோ, தூக்குறதுக்கு 400 பேர் தேவைப்படுமா? மாட்டிச்சா? அந்த காலத்து சுண்டும் சந்தாசம் பிறப்பு வேணும், பாரம் இல்ல. மையத்துல பாரம் மட்டும்தான் விளங்குச்சு. மாடர்னைசேஷன், இஸ்லாமிய மாடர்னா விட்டு போச்சு. சந்தாக்கில இருந்து கபன் துணி மட்டும் மாறிடுச்சு. இப்ப என்ன? மையத்து பாரம், மையத்து ஆடிச்சு, மையத்து திரும்பிச்சு. ஏன் இந்த நிலைமை? கலூரத்துக்கு அவர் தான் ஆள், அவர் விட்டா வேற ஆள் இல்ல, அவர் போட்டது தான் சட்டம். பூனை இல்லாத குசினியில எலி ராஜா. இன்னைக்கு நடக்குது, ஒரு ஜனாதாவுக்கு போன நேரம் இது நிலைமையை விசாரிப்பதற்காக நான் பேசுகின்றேன். நிலைமையை விசாரிப்பதற்காக கேட்டேன். கபூர் தோண்டிய ஒரு சகோதரன் கேட்ட நேரம் அவர் சொன்னாரு, மாஷா அல்லாஹ், இவர் என்ன சொர்க்கவாளி, கபூர் நல்ல விசாலமா இருந்துச்சு. போன கிழமை மௌத்தா போனவரு நான் செல்லல, ஆனா கபூர் எவ்வளவு வெட்டி விடம் போதா இல்லையா? என்ன கருத்து? கபூர் சின்னையா இருந்தா அவர் பாவத்தாரியா? உன மம்மத்தினத்தான் இருக்கிறார். கபூர் பெருசாவுறதும் பெருசாவுறதும் ஏன் இந்த நிலைமை நடக்குது? இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தான் தெரியும் என்று ஒரு பரம ரகசியமாய் நாங்க வச்சுக்கிறோம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது. நாங்க யோசிப்போம், எங்கட தாய் சாப்பிட நாங்க தொழிலிக்காதவர்கள் கபன் செய்யாதவங்க யோசிக்க, எங்கட புள்ளிய நாளைக்கு எங்களுக்கு நடந்து கொள்ள கூடாது. சொல்லலாம், அடுத்ததாக இன்னொரு விஷயம் தான். எனவே எங்கட புள்ளியில நாங்க எங்கட தாய் சாப்பிட கபுரையாவது நாங்க மையத்தையாவது கபன் செய்யணுமா இல்லையா, குளிப்பாட்டுறோமா இல்லையா? நீங்க நினைக்க வேணாம், குளிப்பாட்ட வந்தவங்க எல்லாருமே நல்லவங்க என்று சொல்லலாம் சொல்லி காட்டினாங்க. காரணம் இல்லாம இல்ல, எந்த மனிதன் ஒரு மையத்தை குளிப்பாட்டுகின்றானோ அந்த மையத்தை அல்ல குளிப்பாட்டி அந்த மையத்துல குறைய ஒன்றை கண்டுட்டு அவன் மறைச்சிட்டான் என்றால் அவன் அன்று பிறந்த பாலங்களை போல் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டான் சொல்லி காட்டினான். மக்கத்துக்கு போதே இல்ல வாப்பா, சல்லிக்காரங்க கட்டாயம் மக்கத்துக்கு போகத்தான் ஓனம். நாங்க வசதி இல்லாதவங்க என்று கொண்டு எங்களுக்கு அஞ்சா பாட்டையும் கிடைக்கல யோசிக்க தேவையில்லையா? ரெண்டு மையத்தை பேசி குளிப்பாட்டிங்க, முழு நன்மையையும் அல்லாஹ் தாரா. ஏனிதா சல்லல்லாஹு சொன்னார்கள், எந்த மனிதன் ஒரு மனிதனுக்கு கஃபன் அணிவித்து வைப்பானோ அவனுக்கு அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு சொர்க்கத்தில் 2 ஆடைகளை ஆபரணங்களை கொடுக்கின்றான். அதுல ஒரு ஆடைக்கு கூட முழு உலகம் இன நிகராகாது என்று சொல்லி காட்டினார்கள். எந்த மனிதன் ஒரு மனிதனுக்கு கபன் செய்து கொடுக்கின்றானோ இவன் கபரில் இருக்கும் காலம் எல்லாம் இவனுக்கு உடை அளித்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொல்லி காட்டினார்கள். எந்த ஒரு மனிதன் ஒரு கபரை தோண்டுகின்றானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா கியாமத்தினால் ஒரு மாளிகையை கொடுப்பான் என்று சொல்லி காட்டினார்கள். சின்ன விஷயம் இல்ல. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிங்க. எங்களோட புள்ள குச்சிகள் சரி நாங்க பழக்கோம். அடுத்த ஒரு விஷயம் தான் கடைசியாக நான் சொல்லி முடிக்கின்றேன். ஜனாதா சொல்லுங்க, இன்னைக்கு யோசிங்க, எங்களுக்கு 4 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, 8 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, 16 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களும் இருக்கிறோம். பேசினா பிரான்ஸ் இங்கிலீஷ், பேசினா பிரான்ஸ் சிங்கள, எல்லா பாஷையும் நல்லா பேசுறாரு. எக்ஸ்ட்ரா ஜப்பனீஸ் லாங்குவேஜ், உருது, ஹிந்தி எல்லாம் தெரியுது. ஆனா யோசின நல்லா யோசிச்சு பாருங்க. ஜனாதா சொல்லுங்க, சத்தமா ஓத தேவையும் இல்லை. மகரி பிஷா புகோக்குமாய் நீங்க சத்தம் போட்டு பாத்தியா ஓத தேவையும் இல்லை. ருகூ சுஜு செய்ய தேவையும் இல்லை. அத்தையாத்து பாடமாயிக்கணும் என்று தேவையும் இல்லை. அல்லாஹ் அக்பர் 4 தக்பீர் கட்டியாச்சு, சூரத்துல் பாத்தியா இன்னைக்கு 1 ஆண்டுக்குள்ளக்கும் பாடம். சலவா யாருக்கும் தெரியாம இல்ல. உங்களுக்கு அத்தையாத்துல வார சலவா பாடம் இல்லாட்டி சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் போதும். அந்த மையத்துக்காக துவா. இது செய்ய தெரியாத யார் இருக்கிற எங்கட பாசையில சொன்னா அல்ஹம்து சூரா ஓதிட்டு அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹு ஸல்லி அலைஹி வஸல்லம், அல்லாஹு ஸல்லி அலைஹி வஸல்லம், அல்லாஹும்மா ஸல்லிஹு வரஹம்ஹு, இத பாடமாக்கணுமா? ஜனாதா தொழுகை என்ன செய்யணும்? இதத்தான் ஓத போறோம் குறைஞ்சது. ஆனா மையத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இன்னைக்கு என்ன நடக்குது? புல்லே ரெடி இல்ல வாப்பட மையத்தை தொழுவிக்க, புல்லே வெளிய வாப்பட மையத்தை தொழுவிக்க ஆள் தேடி தெரியுது. காரணம், ஜனாதா தொழுக தொழுவிக்க தெரியாது. 3 விஷயம் தான் கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு ஜனாசாவோட நடந்து போறானோ இவங்களுக்கு அதே சொன்னார்கள். ஜனாசா முன்னால போகணும், அதாவது ஜனாசாக்கு முன்னால மக்கள் வரணும், பின்னால ஜனாசா வரணும். சரி, அது மசாயில் மிச்சம் தூரம் போகும். அதாவது யாரு ஜனாசாவோட சேர்ந்து போறாங்களோ, அதாவது எங்கட பாத்தியல் சொன்னா மையத்து கொண்டு போற நேரம் யார் யாரு போறாங்களோ அவங்களுக்கு உகுது மலை அளவு தங்கம் கிடைக்கும் என்று சொல்லலாம் சொன்னார்கள். இன்னொருத்தில சொன்னாங்க, நீங்க மையத்துகளோட கலந்துக்கோங்க. எந்த மையத்துக்கு 40 பேர் கலந்து கொள்றாங்களோ ஈமான் கொண்டவர்கள், இந்த மையத்துக்கு அல்லாஹ் தஆலா ஷஃபாத்தை கொடுத்து சொர்க்கவாதி ஆக்குறாங்க. ஆனா யாரும் போச்சு கொள்ளவானோ இன்னைக்கு மையத்து கொண்டு வரப்படுது. அந்த வளமையா டிடிபி பஸ்ல போறவ மட்டும்தான் நடந்துவாங்க. வளமையா பாகமன கீழே புரிந்து வச்சாய வித்திர ஏமதாம அப்படியே அவர் தான் வார. அந்த பைக்ல வந்து பழகினரும் மையத்தோட வாரம் இல்ல, வாப்பா இல்ல அப்பாவா இருந்தா சரி, அவர் எல்லாம் போக விட்டுட்டு பைக்ல வந்து பழகிட்டு இறங்குறாரு. கார்ல வாரவர் அவர் புள்ள குட்டி எல்லாம் ஏசிட்டு அவர் வந்து முன்னுக்கு வந்து கார்ல வந்து இறங்கிடுறாரு. வேன்ல வரவர் அதுல வந்து இறங்கிறாரு. மையத்தை தொழுது முடிஞ்சா மறு அதே வாகனத்துல இறங்கினா மையத்தை பிட்டணி வாசல்ல போயிட்டு இறங்குறாங்க. நல்ல வேலை கபரு மட்டும் ரோட் இல்ல, இல்லாத கபர் அடியில போயிட்டு ஜன்னலா திறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்க யோசிக்கிறோம் ராஜா, இதுதான் எங்களுக்காக வேண்டி கால் உடைய கஷ்டப்பட்ட எங்களை தாய்க்கா கொண்ட மையத்தோட எங்களுக்கு கொஞ்சம் நேரம் போக முடிய இல்லைன்னு சொன்னால், எங்களை நடக்கிறதுக்கு பழக்கின தாய்க்கா கொண்ட மையத்தோட எங்களுக்கு நடக்கிறதுக்கு முடியாதுன்னு சொன்னால், இன்னைக்கு எத்தனையோ பொலிட்டீஷியன் பின்னால மயில் கணத்துல நடந்து கொண்டிருக்கிறோம். எங்கட தேவண்டா கவர்மெண்ட் ஆபீஸுக்கு முன்னால போய் எனக்கு பேரலைஸ், எனக்கு சுகர், எனக்கு பிரஷர், எனக்கு சேர் போடுங்கன்னு சொல்றது இல்லை. கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனா நிக்கத்தான் செய்யறோம். ஆனால் உன வாப்பா மௌத்தரியா, மௌத்து தான், எனக்கு கொஞ்சம் காலம் அடிக்கலாம், எனக்கு கொஞ்சம் நிக்கலா என்று சொல்லி போட்டு வாகனத்துல வந்து லேசியா இறங்குறாரு. அந்த தாய் காப்பந்த ஜனாதாக்கு மட்டும் உலகத்துல நடக்கிறது விலகினா என்ன அளவு கவலைப்படுவோம் யோசிங்க. அப்படி பார்க்க வேணாம், இப்படி யோசிங்க. நீங்க கஷ்டப்பட்டு நாங்க புள்ள குட்டியால வளர்த்துட்டு அவனை ஆளாக்கி படக்காரன் ஆக்கிட்டு நாங்க மௌத்தா போன நேரம் எங்கட மௌத் மையத்தோட ஊர்ல இருக்கிற எல்லாரும் வராங்க, எங்கட மகன் நாளைக்கு கார்ல வந்து மையத்து பின்ன இறங்கினான்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி பதில் பண்ண? இப்ப நினைச்சு பார்க்கணுமா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹு தஆலா உலகத்துல தண்டனையை தரல. ஆனா மூணு விஷயத்துக்கு, ஒன்று பாவம் நடக்கும் பொழுது எந்த மனிதர் தாவத் கொடுக்காமல் இருக்கிறானோ இவனுக்கு இது அபூ தாவூத் வரக்கூடியது. இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் சொன்னார்கள், யாரு மற்றவன் குறைய தேடி திரியறாங்களோ இவருக்கு அல்லாஹு தஆலா உலகத்துல தண்டனை கொடுக்காம மௌத்தா போறல்ல. மூணாவது விஷயம், யார் தாய் தாக்குன விஷயங்களை மாற்றம் செய்யறாங்களோ இவருக்கு உலகத்துல பனிஷ்மெண்ட் கிடைக்காம இவர் மௌத்தா போறல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகவே குறைஞ்சது நீங்க சிந்திங்க, ஏதோ சாய் சாப்பிட மையத்தையாவது நாங்க குளிப்பாட்டோனோம், எங்கட சாய் சாப்பிட மையத்தையாவது கப்பம் செய்யணும், அப்படி செஞ்சால்தான் எங்களுக்கு ஒரு நன்மை. அப்படி இல்ல பாஸ்தாவிட்டு யோசிங்க, இந்த நிலைமை நாளைக்கு வரக்கூடாது. இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய கிதாப்ல ஒரு பாடமே கொண்டு வராங்க, என்ன பிள்ளைகளை ஜனாதாவுக்கு கூட்டிட்டு போற பத்தி பாடம். ஏண்டா எங்கட புள்ள குட்டிகளை மையத்து கிட்ட நீ கொண்டு வாங்க, ஜனாசா தொழில கலந்து கொள்ள வைங்க, கபரடிக்கு கொண்டு போங்க, அல்லாஹ் அவனுக்கு கபரை காட்டுங்க, மையத்தை காட்டுங்க. பப்பையாக்கி வளர்க்கிற இல்ல, செல்ல கிளியாக்கி வளர்த்து புள்ள பெருசாயின உதய காட்டும் எனங்கிறல்ல. இதெல்லாம் பயங்கரமான விஷயம் இல்ல, இதை விட எவ்வளவு பயங்கரத்தா புள்ளை நிலையை பார்த்து கொண்டீங்க. அதனால ஜனாதா தொழுகை கொண்டாந்து பழக்குங்க, நாங்க மிஸ் ஆக்கினத எங்கட புள்ள குட்டிகள் செய்யக்கூடாது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, முடியும் என்ன செய்யுங்க. மாஷா அல்லாஹ் விகனையில செஞ்சாங்க, அதனால சொல்லுற எத்தனையோ ஜனாதா சொசைட்டி சேர்க்குது, எத்தனையோ வெல்ஃபேர் சொசைட்டி சேர்க்குது. நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க, உங்களோட ஊர் இல்ல கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. 14 கபம் புடவை வேங்கறதுக்கு பெரிய சளி போறது இல்ல, கொஞ்சம் புடவைய வாங்குங்க. கொள்கை பார்க்க வாங்க, கொள்கை பார்த்தா அவனுக்கு பிரச்சனை தான் வரும். கொமனா பொதுவா எப்படி மத்த உலக விஷயத்துல நாங்க சுவாசம் செய்யறோமோ இதே போல கொள்கைவாதிகள் இல்லாம பொதுவாக செய்யுங்க. கபம் செய்யறது எப்படி, குளிப்பாட்டுறது எப்படி, மையத்தை கபூர்ல வைக்கிறது எப்படி என்று நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் மறக்க செய்வார். நாளைக்கு அடுத்த ஜெனரேஷன் ஒழுங்கான ஜெனரேஷனாக வரும். கணித்துக்குரிய கலவான்களே, இல்லைன்னு சொன்னா மாற்றமான பல இழப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சொல்வதற்கு நேரம் போதாது, நிறைய கார்புஜாதிகள் இருக்கின்றது. மையத்தை அடக்கிட்டு பொங்கலை புள்ளைய மையத்தை தூக்கி எடுத்த சம்பவங்கள் கூட இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் இந்த விஷயங்கள் அவங்களுக்கும் இவங்களுக்கும் குடும்பத்துல பிரச்சனை வந்தா, ஓ இவனா இவன வாப்பாம் அப்படிதான், அவன வாப்பா நான் தானே குளிப்பாட்டினன், உடம்பெல்லாம் அவிஞ்சி அது வருத்தத்துக்கு பொறவு வெளியே வருது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த சம்பவம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதாவை குளிப்பாட்டும் பொழுது நான் தான் சென்றேன். நான் ஜனாதா மஜ்மு ஜவாயிதுல பதிவு செய்யப்பட்டதாக ஞாபகம். அவர்கள் சொல்கின்றார்கள், நான் ஜனாதாவை குளிப்பாட்டி கொண்டிருந்த பொழுது அந்த அனஸ் இப்னு மாலிக்குடைய மர்மஸ்தானத்தை கழுவக்கூடிய நேரம் வந்த பொழுது அவருடைய பிள்ளைகளை அழைத்து நான் சொன்னேன், மக்களே உங்கள் பாப்பாவுடைய மர்மஸ்தானத்தை கழுவது நீங்கத்தான் தகுதி என்று நான் அவங்களுக்கு விடத்தை கொடுத்தேன் என்று நாங்க யோசிப்போம். இன்றைக்கு எங்கட தாய் சாப்பிட மையத்தை யார் யாரோ வந்து கழுவிட்டு போறாங்கப்பா, புள்ள குட்டியை நகிசன்னு தூரம் ஆயிட்டு அக்கறை புரிஞ்சிட்டு வெளியே நின்று கொண்டீங்க. அந்த மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஜல்லா குர்ஆன்ல எத்தனை இடத்துல சொல்லிட்டான், நீங்க பெற்றார்களுக்கு நன்றி உள்ளவனாக வழிபடுங்க. ஆக பெரிய வழிபட்டதான் நன்றி உள்ளவனாக மனிதன் வாழணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்துல நன்றி கெட்ட தனத்துல ஆக பெரிய நன்றி கெட்ட தனம், ஒன்று அல்லாஹ்க்கு மாறு செய்யறது, ரெண்டாவது தாய் சாப்பிட்ட உதவிக்கு மாறு செய்யறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ஜல்லா நம் அனைவருக்கும் தெளிவை தந்தாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.